முதல் பிறக்கின்ற பருவம் பருவம் பௌரம் புரிகின்ற தருணம் தருணம் கண்கள் கலக்கின்ற நிமிடம் நிமிடம் கால்கள் தொடர்கின்ற நடனம் நடனம் லேசா பறக்குது மனசு மனசு ஏதோ நடக்குது வயசுல லேசா நழுவது கொலுசு கொலுசு எங்கே விழுந்தது தெரியல சுண்டலி வளையில நெல்ல போலுந்த நெனப்பயருக்குள்ள சேர்க்கிற அல்லிப்பு கோலத்துல கல்ல போலுந்த கண்விழி தாக்கிட சுத்தி சுத்தி நின்ன பறக்குது மனசு மனசு ஏதோ நடக்குது வயசுல லேசா நழுவது கொலுசு கொலுசு எங்கே விழுந்தது தெரிய என்னென்னவோ பேச உதடு நினைச்சது பார்வைய பார்த்ததும் எதமா பதறுது ராத்திரி பகலா தான் நெஞ்சில நாட்டின சுத்துதடி பூட்டின வீட்டுலதா புதுசா பட்டா பூச்சி பறக்குதடா பறக்குது மனசு மனசு ஏதோ நடக்குது வயசுல பூவா விரிகிற உலகம் உலகம் தரிசா கிடந்தது இதுவர கிடந்தனே ஒன்ன பார்த்த பின்ன உசுறு பொழைச்சது சொந்தமா கிடப்பியா சாமிய கேப்பேன்